ధ్యాతన్ వానా తరుణ తులసీ దామభి స్వామభిఖ్యాం మాతంగాద్రౌ మరకతరుచిం పుష్ణతి మానసేనః భోగైశ్వర్య ప్రియ సహచరైః కాపి లక్ష్మీ కటాక్షైః భూయశ్యామా భువన జననీ దేవతా సన్నిధత్తాం. 50వ పద్యం శ్రీ వరదరాజ పంచాశత్. 49వ பத்தியத்துல வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகன் அத்தியாச்சரியமா ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சார். இங்கே திருந்தேர் கீழ்குற்றன் சொல்ற மாதிரி நான் இங்கேயே இருந்துடுறேன்னு வரதராஜனே உன்னை சேவித்து கொண்டே உன்னுடைய திருவடி அல்லது உன்னுடைய திருவடிக்கு இங்கே கைகரியம் பண்ணிடே, நான் உன்னை அனுபவிச்சுட்டே இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு வைகுண்ட வாசத்திலும் அபிலாஷம் இல்லைன்ற ரீதியில் சாதிச்சார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவமானது எப்பயும் மனசுக்குள்ளே இருக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையை 50வ பத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக கவிகளுக்கு மகாகவிகளுக்கு இந்த காந்தி மேலே ஒரு ஈடுபாடு உண்டு, நகக்காந்தி முகக்காந்தி. பொதுவாக கவித்திறன் அதிகமாக இருக்கிறவா எப்படி பற்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய காந்தியானது அந்த ஒரு யுவாவை வர்ணனை பண்ணச்சோ யுவத்தியை வர்ணனை பண்ணச்சேவோ அங்கிருந்து வெளிப்படுற அந்த வெளிச்சமானது திசை முழுக்க பரவித்து நகத்தில் இருக்கக்கூடிய காந்திகள்லாம் வந்து எல்லா திசைகளையும் பரவித்துன்னு அவ சொல்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி இங்கே எம்பெருமான் அந்த நீல நிறம், நீலம்னு சொன்னால் அது ஒரு பச்சை, ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் அல்லது ஒரு க்ரீன் வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட அவனுடைய நிறம் இயல்பாகவே அந்த நீல நிறமா இருக்கு. அதற்கு மேல சில அம்சங்கள் அந்த நீல நிறத்தை கூட்டுறது. அப்படி அதனால அந்த நீல நிறமானது பெருகி அந்த அத்திகிரி மலையே, இது ஒரு மரகதத்தால மரகத பச்சைன்னு வச்சுக்கணும், இது மரகதத்தால ஆன மலையும்னு வியக்கிற மாதிரி எங்க பாரு அந்த அந்த மரகத பச்சை நிறமானது பரவியிருக்காம இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த பரதேவதை என்னது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வீட்டிருக்க வேண்டும் அல்லது உறைய வேண்டும் ஒரு பிரார்த்தனை. தேவதான்னு ஸ்ரீலிங்க பதம் போட்டிருக்கார். தேவதா ஒரு விஷயம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்தில் எதெல்லாம் ஆன்னு முடியாதோ ஆகாரந்தமாக இருக்கோ அதெல்லாம் தமிழில் ஐயின் ஆயிடும். அதுவே அவைகள் ஸ்ரீலிங்கம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூச்சனா. கோதா அப்படின்னா கோதை, ரமான ரமை, பிரியான பிரியை, அந்த மாதிரி எதெல்லாம். அப்போ தேவதா தான் தமிழில் தேவதை. இது தேவதை ஸ்ரீலிங்கத்தில் இருந்தாலும் அது தேவதா விசேஷமாக இருக்கிறதுனால ஒரு புருஷனையும் அது சுட்டி காட்டலாம், என்ன தெய்வம்ன்ற அர்த்தத்தில் அது உபயோகமாகும். நக மானசே சந்நிதத்தாம், இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட். நக அஸ்மாக்கம், அஸ்மாக்கம் நக, ஷஷ்டி பகுவச்சனம் அஸ்மசப்தம். மானசே, மானசேன்றது மனதில், மானசம்னா மனசு, மானசேனா மனதில். நக மானசேன்னு நம்முடைய உள்ளத்தில் சந்நிதத்தாம், சந்நிதத்தாம்னா எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரிஹோமே சந்நிதத்தாம் சதாஹிருதின், இந்த தனியிலையும் இதே பதம் தான் இருக்கு. அங்க ஹிருதயத்தில் இருக்கு, இங்க மனசுன்னு இருக்கு. நான் மனசு யாருன்னு கேட்டா காபி தேவதா, தேவதான்னு சொன்னா தெய்வம் முன்னாடியே சொன்னோம். எந்த தெய்வம் கேட்டா காபி தேவதா, காபி கோபி பதங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அற்புதமான அத்தியற்புதமான விவரணத்துக்கு எட்டாத இந்த மாதிரி சுவாரிச்சு காபி கோபின்னு யூஸ் ஆகும். இப்ப இங்க தேவதான்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால அது காபி காபின்னு ஆயிடுச்சு. கோபி காருண்ய ராசியின் அங்க புள்ளிங்கத்துல சாதிச்சிருக்கார். காபி காருண்ய சீமான்னு ஸ்ரீலிங்கத்துல சாதிப்பார். அது மாதிரி இங்க காபி தேவதா. இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த தேவதாக்கு விசேஷங்களா போட்டிருக்காரு. முதலேருந்து பார்த்தோம்லாம், தருண துளசி தாமபிஹி. தருண, தருணன்னா பசுமைக்கு அர்த்தம், பசுமையா இருக்கிறது எங்க இருக்குன்னு அர்த்தம். தருண துளசி தாமபிஹி, மாலை, தாமன அந்த மாலை, கயிறு மாலை, துவாய மாலைகளாலும் தாமபிஹின்றது. பொதுவா பிஹின்னு முடிஞ்சாலே சம்ஸ்கிருதத்துல திருத்தியா விபக்தி பகுவச்சனம், அது காரணத்துக்காக வரும் முக்காவாசி அல்லது உடன் வருவதுன்னு அர்த்தத்தில் வரும். பிகின முடிஞ்சாலே கணமுடின்னு சொல்லலாம். மூன்றாவது பக்தி பகுவச்சனம், திருத்தியா பக்தி பகுவச்சனம். அப்ப தாம பிகி அப்படின்னா அப்படிப்பட்ட பசுமையான துவாய் மலைகளாலும், போகைஸ்வரிய பிரிய சகச்சரீஹி லக்ஷ்மி கடாட்சைஹி, லக்ஷ்மி கட்டாட்சைகிக்கு இந்த போகைஸ்வரிய பிரிய சகச்சரகின்றது விசேஷமா இருக்கு. லக்ஷ்மி கட்டாட்சகி இப்ப தருண துளசி தாமபீர் என்னாச்சுன்னு கேட்டா, அந்த பசுமையான துவாய் மாலைகள்ல இருக்கக்கூடிய பச்சை நிறமானது எம்பெருமான் மேல இன்னும் அதிகமாக்குறது தான். அது அது அதுலேருந்து அந்த பச்சை நிறமானது அவன் மேனிக்கு போய் சேர்றது தான். அதற்கடுத்து லக்ஷ்மி கட்டாட்சகி பெரிய பிராட்டியனுடைய கடாட்சங்கள் இருக்கே குளிர்ந்து அது இவன் மேல ஊந்துட்டு இருக்கான். லக்ஷ்மி கட்டாட்சைகி இதுவும் திருத்தியா பகுவச்சனம். அந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஒரு விசேஷம் போட்டுட்டார், போகைஸ்வரிய பிரிய சகசரீஹி. போகம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இந்த இடத்துல போகம்ன்ற பதத்தினால பரமபோகம் மோக்ஷத்தையும், ஐஸ்வர்யம் சொன்னா இங்க இருக்கக்கூடிய சொர்க்கலோக பரியந்தம் அல்லது மோக்ஷலோக பரியந்தம் என்னென்ன சுகங்கள் இருக்கோ அதுக்கு வச்சுக்கலாம். அவைகளுக்கு பிரிய சகசரீஹி இனிய துணையா அல்லது காரணமா இருக்கக்கூடிய புருஷகாரமா இருக்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய கடாட்சங்கள். தேசிக சம்பிரதாயத்தில் பிராட்டிக்கும் அனைத்தையும் வழங்குவதற்கு தனி உரிமை இருக்கு. இருந்தாலும் எப்பயும் அவன் மாதிரி தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை, எம்பெருமான சார்ந்தே தான் அவருடைய விருத்தியானது இருக்கும். அதனால இங்கே பிரிய சகசரேகின்ற பதம் போட்டுட்டாருன்னு வியாக்கணத்தில் காட்டுறேன். பூயஷ்யாமா மாதங்காத்ரௌ. பூயஷ்யாமா பூயஹனா மறுபடியும் அல்லது அதிகமாக, ஷியாமா ஷியாமான்னா ஒரு கருமை நிறம், அந்த அந்த கரும்பச்சை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியதாய் மாதங்காத்ரோ, இது அத்திகிரி மலைக்கு பூயஷ்யாமா மாதங்காத்ரோன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அதிகமாக கருமையுடைய அத்திகிரியில் ஸ்வாம் அபிக்யாம். ஸ்வாம் அபிக்யான்னு சொன்னா அபிக்யானா நிறைய அர்த்தம் இருக்கு, பெயர் இருக்கு, காந்தி இருக்கு, புகை இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு அழகா வச்சுக்கலாம் காந்தி. ஸ்வாம் அபிக்யாம், அபிக்யாம் சீலிங்கமா இருக்கு, ஸ்வாம்ன்றது அதுக்கேற்ற மாதிரி சீலிங்கமா இருக்கு. ஸ்வா ஸ்வாம் ஸ்வஹ ஸ்வம் வரும். தன்னுடைய காந்தியை வியாதன்வானா, வியாதன்வானன் சொன்னா வியாதன்வதி அப்படின்னு கூட வரும். வியாதன்வானா தனு விஸ்தரின் தாத்து, தன்வானா அப்படின்னு போகும். வி ஆ உபசர்க்கம், ஸோ வி ஆ சேர்ந்து வியான எடுத்து ஆக மொத்தம் வியாதன்வானன் சொன்னா அப்படி ஸ்ப்ரெட் பண்றது, எல்லா திசைகள்லையும் பரவ செய்கின்றது. அப்படி பரவ செய்கின்றதாய் மர எதை மரகத ருச்சி, அந்த மரகத ருச்சின காந்தி. ருச்சிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, ருச்சையே ருச்சின காந்தி. மரகத்தின் அந்த காந்தி இருக்கணும் அதை புஷ்ணதி. புஷ்ணத்தின்னு சொன்னா புஷ் தாத்து போஷணம் பண்றது, புஷ்ணத்தின்னா வளர்க்கின்றது, வளர்க்கின்றதாயின்னு இது வந்து ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் குறிக்கிறது. எப்படி ஸ்வயம் பிப்ரதினு தசாவதார சூத்திரத்துல போட்டிருக்கார், பிப்ரதி அவனை தரித்து கொண்டிருப்பவளாக. அது மாதிரி இங்க வியாதன் புஷ்ணத்தின்னு சொன்னா வளர்க்கின்றதாய் புவன ஜனனின்னு போட்டுட்டார். புவன ஜனனா இதில் எல்லா அனைத்து உலகத்திற்கும் காரணமா இருக்கு. ஜனனி பதமானது ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார் தேவதாக்கு விசேஷனமாக, அதனால இங்க காரணமா இருக்கு. அனைத்து உலகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய காபி தேவதா, அப்படி ஒரு அத்தியுதமான ஒரு தேவதை அந்த பேரருளாளன். நகமானசே சந்நிதத்தாம், நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும்னு அர்த்தமா இருக்கு. அன்மையத்தை பார்த்தோம்னா தருண துளசி தாமபிஹி போகைஸ்வரிய பிரிய சகச்சரைஹி, போக ஐஸ்வர்ய போகேஸ்வரின்னு ஆச்சு, போகேஸ்வரிய பிரிய சகச்சரைஹி லக்ஷ்மி கடாட்சைஹி பூயஷ்யாமா மாதங்காத்ரௌ. பூயஷ்யாமா மாதங்க அத்ரௌ மாதங்காத்ரௌன்னு ஆச்சு. அது ஸ்வாம் அபிக்யாம் வியாதன்வானா மரகத ருச்சிம் புஷ்ணதி புவன ஜனனி காபி தேவதா நஹ மானசே சந்நிதத்தாம் தருண துளசி தாமபிஹி. பச்சை பசேல் அல்லது ரொம்ப இளமையா வாடாம இருக்கக்கூடிய துழாய் மாலை துளசி மாலைகளால் போகேஸ்வரிய பிரிய சகச்சரைஹி லக்ஷ்மி கடாட்சைஹி. மோட்சம் என்ன, இம்மை செல்வம் என்ன, இவைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய இனிய துணையாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியனுடைய அந்த கடாட்சங்களாலும், பூயஷ்யாமா பூயஷ்யாமா சொன்னா நிறைய மிக்க கருமை நிறம், இது எம்பெருமானுக்கும் வச்சுக்கலாம் அந்த மலைக்கு அத்திகரிக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா யானை கருப்புன்னு அந்த ரீதியில எடுத்துட்டு போலாம். மாதங்காத்ரௌன்னு சொன்னா இதில் அத்ரௌன்றது சப்தமி பக்தி ஏக வச்சனம், ஹரிஹி ஹரௌ மாதங்க அத்ரிஹி அந்த அத்திகிரி. மாதங்காத்ரௌன அத்திகிரியில் சப்தமி விபக்தி இது மாதங்காத்ரௌ. இது பூயஷ்யாமாவும் இப்ப இதுக்கு போறது எம்பெருமான திருமேனிக்கு எடுத்துன்னு போனோம். ஸ்வாம் அபிக்யாம் தனது காந்தியை, ஸ்வாம் அபிக்யாம் தனது காந்தியை வியாதன்வானா. ஸ்வாம் அபிக்யாம்ன்றது இப்போ த்வித்திய விபக்தி ஏக வச்சனம், தன்னுடைய காந்தியை வியாதன்வானா பரவ செய்கின்றதாய் மரகத ருச்சிம் புஷ்ணதி, அந்த மரகதத்தின் ஒளி இருக்கே அதை வளர்க்கின்றதாக புவன ஜனனி காபி தேவதா, உலகத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய காபி தேவதா, அத்தியுதமான அந்த தேவதை, அந்த பேர் அருளாளன். நா மானசே, நம்முடைய உள்ளத்தில் சந்நிதத்தாம், எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் 50வது பத்தியத்துல. இதுதான் 50வது பத்தியத்துடைய அன்பையும் மொத்தமாகின்றது.